கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் தத்வேனய சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 59 விஸ்வாமித்ரரின் வரலாறு என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. சென்ற பாகத்திலே சந்திர வம்சம் எப்படி தொடங்கியது அப்படிங்கிற கதையை பார்த்தோம். சந்திரனிடத்திலிருந்து அற்புதமாக புதன் எப்படி தோன்றினார் அப்படிங்கறத பார்த்தோம். புதனுக்கும் இளாவுக்கும் பிறந்தவர் புரூரவஸ். அந்த புரூரவஸ் மகாராஜா எப்படி ஊர்வசி கிட்டக்க ஈடுபட்டிருந்தார்னு பார்த்தோம். அவருக்கு ஆயுஸ்ன்னு ஒரு பிள்ளை பிறந்தது அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். ஆயுஸ்ன்னு ஒரு பிள்ளை மட்டும் இல்ல, அதற்கு மேல இன்னும் 5 பிள்ளைகள் பிறந்தார்கள் புரூரவஸ் மகாராஜாவுக்கு. அமாவசு, விஸ்வாவசு, ஸ்ருதாயு, சதாயு, அயுதாயு அப்படின்னு பெயர் கொண்டவர்கள் இவர்கள். இதுல இந்த அமாவசு அப்படிங்கிறவருக்கு பீமன் ஒரு பிள்ளை, அவருக்கு காஞ்சனன் பிள்ளை, அவருக்கு சுகோத்திரன் பிள்ளை. இந்த சுகோத்திரனுக்குத்தான் ஜன்ஹு அப்படிங்கிறவர் பிள்ளையாக பிறந்தார். ஜன்ஹு அப்படிங்கிறவர் மிகவும் தபோ வலிமை உடையவராம். நிறைய யாகங்கள் பண்ணிண்டே இருப்பாராம். அப்படி ஒரு சமயம் யாகம் பண்ணும் பொழுது பகீரத சக்கரவர்த்தி கங்கையை பூலோகத்துக்கு எடுத்துண்டு வர இந்த ஜன்ஹு மகரிஷியினுடைய யாகசாலை முழுவதும் கங்கை வெள்ளத்துல முழுகிடுத்தான். அதனால கோபம் கொண்ட ஜன்ஹு இந்த கங்கை முழுவதையும் பருகி விட்டார். அப்புறம் தேவர்கள்லாம் வந்து பிரார்த்திக்க காது வழியாக வெளியே விட்டாராம். இப்படியாக கங்கை இந்த ஜன்ஹுவுக்கு புத்திரியாக ஆகிறாள், அதனால் ஜான்ஹவிங்கிற பெயர் பெறுகிறாள் அப்படிங்கிற வரலாறை முன்னாடியே சொல்லியிருக்கார். அந்த ஜன்ஹு மகாராஜா ஒரு மகரிஷி போன்ற மகாராஜா இந்த வம்சத்திலே வந்தவர். இந்த ஜன்ஹு மகாராஜாவனுடைய வம்சத்திலேயே குஷன் அப்படின்னு ஒரு மகாராஜா வந்தாராம். இந்த குஷ மகாராஜாவனுடைய வம்சஜர்களுக்கு தான் கௌஷிகர்கள் அப்படிங்கிற பெயர் வந்தது. இன்னி வரைக்கும் கௌஷிக கோத்திரம்னு சொல்லிக்க கூடியவர்கள் எல்லோரும் இந்த குஷ மகாராஜாவனுடைய வம்சாவளியிலே வந்தவர்கள் தான். இந்த குஷ மகாராஜாவுக்கு 4 பிள்ளைகள் இருந்தார்களாம். குஷாம்பன், குஷநாபன், அதூர்த்தரஜா, வசு அப்படின்னு 4 பிள்ளைகள். இதுல ஒரு சிறிய விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. இந்த குஷ மகாராஜாங்கிறவர் சந்திர வம்சத்திலே வந்தார் அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்லுகிறது. ஸ்ரீமத் ராமாயணம் குஷன்கிறவர் பிரம்மாவனுடைய புத்திரரே சாக்ஷாத் அப்படின்னு சொல்லுகிறது. இது கல்பபேதத்திலே மாறி மாறி வரலாம் அப்படிங்கிற அர்த்தத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்பொழுது இந்த குஷ மகாராஜாவனுடைய ஒரு பிள்ளை குஷாம்பன் அப்படிங்கிறவருக்கு இந்திரனையே தனக்கு புத்திரனாக பெறணும் அப்படிங்கிற ஆசை இருந்துதான். இந்திரனை போல பிள்ளை கிடைத்தால் சந்தோஷம்னு நினைச்சார் அவர். ஆனால் இந்திரன் தானே பிள்ளையாக வரணும்னு தீர்மானித்து விட்டான். என்ன காரணம்னா, இந்திரனை போல ஒரு பிள்ளைனா அது இந்திரனுக்கே எதிரியாக வரலாம். அதனால அப்படி ஒரு விஷயமே நடக்க வேண்டாம், நாமே பிள்ளையாக செல்வோம்னு தீர்மானிச்சு இந்திரனே வந்து இவருக்கு பிள்ளையாக பிறந்தான். அந்த பிள்ளைக்கு காதின்னு பெயர் வைத்தார். இந்த காதி மகாராஜாவுக்கு சத்யவதினு ஒரு பெண் பிறந்தாள். அவ பேரழகி, விவாக வயசு வந்தது. இவளுக்கு உச்சித வரனை தேடணும்னு நினைச்சிருக்கார் மகாராஜா. அப்போ ஒரு வயசான மகரிஷி அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். பார்த்தாலே தோற்றமே பயங்கரமா இருக்கு, ரொம்பவும் முதிர்ந்தவரா இருக்கார், ரொம்ப கோபம் கொண்டவர்னு தெரியறது. அவருடைய நடை உடை பாவனை எல்லாத்தையும் பார்த்தாலேயே இவர் ரொம்ப கோபக்காரர்னு வேற தெரியறது. வந்தவர் இந்த இளவரசியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டார் மகாராஜாவை. ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டது. இப்படி ஒருத்தருக்கு போய் என் பெண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது? வயசானவரா இருக்கார், கோபக்காரரா இருக்கார், என்ன பண்ணுவாள் என் பெண்? ஆனால் இவரோ அதிதி, மேல மகரிஷி வேற. சாதாரணமா இவருக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாது, அதனால ஒரு யுக்தி பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறார் காதி மகாராஜா. என்ன யுக்தி? அந்த காலத்துல எல்லாம் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வரன் தட்சிணையை கொடுக்கணும், கன்யா சுல்கம் அப்படின்னு கொடுத்து அந்த பெண்ணை கூட்டிட்டு போகணும். ஒரு கால் பெண்ணினுடைய அப்பா கேட்ட கன்யா சுல்கத்தை வரனால கொடுக்க முடியலன்னா அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்காம அவன் திரும்பி போயிட வேண்டியதுதான். அதனால காதி மகாராஜா நினைச்சார், இந்த கிழவரால கொடுக்க முடியாத மாதிரி ஒரு கன்யா சுல்கத்தை நாம் கேட்போம், அப்போ அவர் தானே திரும்பி போயிடுவார், நமக்கும் அவருடைய கோபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி கிடைக்கும்னு நினைச்சார். என்ன கேட்டார் காதி மகாராஜா? என்னத்த கன்யா சுல்கமா கொடுத்தா என் கன்னிகையை தருவேன்னு சொன்னார்னு பார்த்தா, சுவாமின்னு மகரிஷே, எனக்கு 1000 குதிரைகள் வேண்டும் அப்படின்னார். 1000 குதிரைகள் தரது ஒரு பெரிய கஷ்டமா? மகரிஷிக்கு எத்தனை ராஜாக்களை தெரிஞ்சிருக்கும், யாரையாவது கேட்டு வாங்கி கொடுத்துட மாட்டாரா? இது கஷ்டமா அப்படின்னு கேட்டா, கஷ்டம் என்னங்கறத குதிரையை பத்தி வர்ணிக்கும் பொழுது சொல்றார் காதி மகாராஜா. எப்படி இருக்கணும் தெரியுமோ அந்த குதிரைகள் எல்லாம்? வெள்ள வெள்ளேன்னு இருக்கணும், பளிங்கு மாதிரி ஒரு துளி அப்பழுக்கில்லாம வெண்மை நிறம் இருக்கணும், ஆனால் ஒரு காது மட்டும் கருப்பா இருக்கணும். முழு குதிரை வெள்ளை, ஒரே ஒரு காது மட்டும் கருப்பு. அது மட்டும் இல்ல, இந்த 1000 குதிரைகளும் வாயு வேகத்துல சஞ்சரிக்கணும், அவ்வளவு கடகடான்னு ஓடணும். அப்பேற்பட்ட குதிரைகளை கொண்டு வந்தீரானால் உமக்கு என் பெண்ணை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் காதி மகாராஜா. இந்த மகரிஷி பார்த்தார், இந்த மகரிஷி ரிஷிகர்னு பெயர் கொண்டவர், மிகவும் தபோவலிமை உடையவரா. இவர் என்ன பண்ணினார், நேர வருணன் கிட்டக்க போனார். அஸ்வதீர்த்தம் அப்படின்னு ஒரு இடம் வருணனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கான், அதுல காதி மகாராஜா கேட்ட மாதிரி குதிரைகள் 1000 இருந்தன. அவையெல்லாம் எனக்கு இந்த க்ஷணமே வேணும்னு கேட்டார். வருணனும் இசைந்தார், 1000 குதிரைகளை கொண்டு வந்தார். ஆச்சு, கன்னிகையை கொடும் அப்படின்னு விட்டார் ரிஷிகர். காதி மகாராஜாவுக்கு வேற வழி இல்லை, சத்யவதியை கல்யாணம் பண்ணி கொஞ்சம் தாங்களான மனசோடையே அனுப்பித்து வைத்தார். ஆனா அவருக்கு ஒரு தேர்ச்சி இருந்தது, இந்த மகரிஷிக்கு நிறைய சித்திகள் இருக்கு, தபோபலம் இருக்குன்னு தெரியறது, அதனால என் பெண்ணை சௌக்கியமா வைத்திருப்பார். அது மட்டும் இல்லை, அவளுடைய விதி இப்பேற்பட்ட மகரிஷிக்கு அவள் துணைவியா இருக்கணுங்கிறது, அது அவளுக்கும் நல்லதாகவே அமையும், அவருக்கு கைங்கரியங்கள் செய்து அவள் நல்ல கதியை பெறுவாள் அப்படின்னு நினைச்சி பெண்ணை அனுப்பித்து வைத்தார் ரிஷிகருடைய ஆசிரமத்துக்கு. காலம் போச்சு, ஒரு சமயம் தனக்கு நல்ல புத்திரன் வேணும் அப்படின்னு நினைக்கிறார் ரிஷிகர். நல்ல புத்திரன் வேணும்னா என்ன பண்ணணும்? யாகம் பண்ணி எம்பெருமான பிரார்த்திச்சு ஒரு சருவை உண்டாக்கினாராம். சரு அப்படிங்கிறது ஒரு விதமான அன்னம், மந்திரிக்கப்பட்ட ஒரு அன்னம். அந்த சருவை உருவாக்கி தன் மனைவியான சத்யவதி கிட்டக்க கொண்டு போய் கொடுத்தாராம். அம்மா சத்யவதி, இதை நல்ல காலம் பார்த்து நீ பருகுவாய், உனக்கு சத்புத்திரன் உண்டாவான் அப்படின்னு சொன்னார். சத்யவதிக்கு அவர்களுடைய கணவரான ரிஷிகர் சரு கொடுத்த விஷயம் சத்யவதியினுடைய அம்மாவுக்கு தெரிஞ்சுதான், காதியினுடைய மனைவிக்கு தெரிஞ்சது. ஆஹா, மாப்பிள்ளை ஒரு சருவை கொடுத்து அதனால நல்ல புத்திரன் உண்டாக்கணும்னு நினைக்கிறாரே, நமக்கும் ஒரு சருவை கொடுத்தாரானால் நமக்கும் சத்புத்திரன் பிறப்பானே. இப்ப வரைக்கும் இவளுக்கு பிள்ளை இல்லையாம், ஒரே ஒரு பெண் தான் சத்யவதி, அதனால இந்த ராஜ்யத்தை ஆள நல்லதொரு புத்திரன் வேண்டும் அப்படிங்கறதுக்காக தன் பெண்ணை கூப்பிட்டு மாப்பிள்ளை கிட்டக்க செய்தி சொல்ல சொன்னாளாம். என்ன செய்தி? அம்மா சத்யவதி, உனக்கு கொடுத்தது போல எனக்கும் மந்திரிக்கப்பட்ட அன்னத்தை ஒரு சருவை ஏற்பாடு பண்ணி தர சொல்லணும், நீ மாப்பிள்ளை கிட்டக்க நான் விண்ணப்பித்தேன்னு கேட்பாய் அப்படின்னு சொன்னாளாம் இந்த தாய். சத்யவதியும் அம்மா சொன்னத்தை கேட்டு தன் கணவரிடத்துல போய் சொன்னாள். அந்த கணவரும் இசைந்தார். ரிஷிகர் தன்னுடைய மாமியாருக்கும் ஒரு சருவை தயார் செய்து கொடுத்தார். அந்த சருவை மாமியார் சாப்பிட வேண்டியது அப்படின்னு ஒரு பாத்திரத்துல கொடுத்தார். இன்னொரு பாத்திரத்துல மனைவிக்கு சாப்பிட வேண்டிய சருவை ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கார். இப்படி ரெண்டு பேருக்கும் சருவை கொடுத்துட்டு ரிஷிகர்ங்கிறவர் காட்டுக்கு கிளம்பி போயிட்டார் தபஸ் பண்ணி. ரெண்டு பேரும் நல்ல காலம் பார்த்து சருவை உண்ண வேண்டியதுன்னு சொல்லிட்டு போயிருக்கார். இவர் போன உடனே இந்த காதியினுடைய மனைவி, அதாவது ரிஷிகருடைய மாமியாருக்கு ஒரு சந்தேகம் வந்து கொடுத்தான். என்னதான் இருந்தாலும் எல்லாரும் தனக்கு சத்புத்திரன் பிறக்கணும்னு நினைப்பார்களே தவிர தன் மனைவிக்கு ஒசந்ததொரு தம்பி உண்டாகணும்னு நினைக்க மாட்டார்கள். யாரா இருந்தாலுமே, எவ்வளவு வசத்தியானவர்களா இருந்தாலும் தனக்கு மட்டுமே ஒசந்ததொரு பிள்ளை பிறக்கணும்னு நினைக்கிறது இயல்பு. அதனால அம்மா சத்யவதி, நான் என்ன நினைக்கிறேன்னா, உன்னுடைய கணவர் உனக்கு கொடுத்த சருதான் ரொம்ப வசத்தியான சருவா இருக்கணும். எனக்கு ஏதோ போனா போறது கேட்டேங்கிறதுக்காக சுமாரான ஒரு சருவை கொடுத்திருப்பார். நீ பெற வேண்டிய பிள்ளை பிராமண குலத்துக்கு உரிய பிள்ளை, அவன் உன் வீட்டோட இருந்து வாழ்க்கையை கழித்து போக வேண்டியவன். எனக்கு பிறக்க வேண்டிய பிள்ளை நாட்டை ஆள வேண்டியவன். அதனால அவனுக்கு சாமர்த்தியம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உன்னுடைய பிள்ளைக்கு அவ்வளவு சாமர்த்தியம் இல்லைனாலும் பரவாயில்ல, அதனால நாட்டுடைய நலனை கருதி நீ என்ன செய், உனக்கு கொடுக்கப்பட்ட சருவை என்கிட்ட கொடுத்துடு. என்னோட சருவை உனக்கு கொடுக்கறே, நம்ம ரெண்டு பேரும் மாத்தி உண்ணலாமத்தை அப்படின்னு சத்யவதியினுடைய தாய் சத்யவதி கிட்டக்க சொன்ன. இத கேட்ட சத்யவதிக்கு, சரி அம்மா சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, நாட்டினுடைய நலனுக்காக நம்ம தியாகம் செய்வோம், நாம் நம்மளுடைய சருவை விட்டு கொடுத்துடுவோம் அம்மாவுக்காக, அம்மாவினுடைய சருவை சாப்பிட்டு விடுவோம் அப்படின்னு நினைச்சு இந்த அம்மாவும் பெண்ணும் மாத்தி மாத்தி சருவை உண்டார்கள். இப்படி காலம் கழிஞ்சது. ரெண்டு பேரும் கர்ப்பவதிகளாக ஆனார்கள். இப்படி கர்ப்பவதியா சத்யவதி ஒரு நாள் இருக்கும் பொழுது ரிஷிகர் வனத்திலிருந்து திரும்பி வந்தார். சத்யவதிய பார்த்த உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டுது. அடாடா, என்ன காரியம் பண்ணிருக்க பாபிஷ்டையே அப்படின்னு கூப்பிட்டார் மனைவிய. நடுங்கி போயிட்டா, இவன் என்னாச்சு சுவாமின்னு கேட்டா, உன்னுடைய உடலுடைய நிலைமைய பார்த்தா பயங்கரமா இருக்கு, உன் அம்மாவுக்கு கொடுத்த சருவை நீ உண்டிருக்கிறாய்னு நினைக்கிறேன் அப்படின்னார். ஆமா சுவாமி, இது எப்படி கண்டுபிடிச்சேள் அப்படின்னு கேக்குறாய். அது ஒண்ணும் இல்லம்மா, பயங்கரமான ஒரு தேஜஸ் உன்னுடைய உடல்ல இருந்து வருது. அது க்ஷத்ரியன மயத்துல வச்சிருக்க கூடியவர்களுக்கு தான் வரும். நான் உன் அம்மாவுக்கு தயாரித்த சருவானது உயர்ந்த ஒரு க்ஷத்ரியனுக்கான சரு, உனக்கு கொடுத்தது வசந்த பிராமணனுக்கான சரு. க்ஷத்ரியனுக்குமே உரிய வீரியம், பலம், வேகம் எல்லாம் கொண்டது அந்த சரு, அதை நீ உண்டிருக்கிறாய்ன்னு தெரியறது உன்னுடைய உடலுடைய காந்திய பார்த்தாலே. அவளுக்கு நான் அப்பேற்பட்ட பிள்ளை வேண்டும். அவள் ராஜமாதாவா இருக்கிறாள், ராணியா இருக்கிறாள், அவளுடைய புத்திரன் அப்படி இருந்தா சரி, நீயோ பிராமணனான என்னை கல்யாணம் பண்ணிட்டு இப்பேற்பட்ட புத்திரனை பெற்று என்ன செய்ய போகிறாய், இப்படி தப்பு பண்ணி விட்டாயே அப்படின்னு சொன்னார். சத்யவதி கதறினா, சுவாமி தப்பாயிடுது, ஏதோ அம்மா சொன்னான்னு கேட்டுட்டேன், இப்பேற்பட்ட தேஜஸ்வியான பிள்ளை எனக்கு வேண்டாம், என்னால சமாளிக்க முடியும்னு தோணலை, என்னுடைய பிள்ளைக்கு பிள்ளையா வேணா அவன் பிறக்கட்டும் அப்படின்னு அனுகிரகிக்கணும்னு கேட்டாள். ரிஷிகரும் அதற்கு இசைந்து சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு மனைவியை மன்னித்து சொன்னாராம். உரிய காலத்துல இந்த சத்யவதிங்கிறவள் ஜமதக்னியை பெற்றெடுத்தாள். அவளுடைய தாய் விஸ்வாமித்திரரை பெற்றெடுத்தாள். ஜமதக்னி இக்ஷ்வாகு குலத்தில தோன்றின ரேணுகாதேவியை கல்யாணம் பண்ணிண்டு ஜமதக்னிக்கும் ரேணுகாதேவிக்கும் சேர்ந்து எம்பெருமான் நாராயணனின் அம்சமாக தோன்றின பிள்ளைதான் பரசுராமர். பரசுராமர் பிராமண குலத்திலே தோன்றியிருந்தாலும் இந்த சருவனுடைய வலிமை அவர் கிட்டக்க இருந்ததுனால உலகத்து க்ஷத்ரியர்கள் எல்லாரை விடவும் சிறந்தவராக அவர் திகழ்ந்து வந்தார். அதே சமயத்துல விஸ்வாமித்திரர் அப்படிங்கிறவர் ராஜாவாக இருந்தாலும் கடைசியில பிரம்ம ரிஷியாக ஆனார். இதுக்கப்புறம் பராசர மகரிஷி விஸ்வாமித்திரனுடைய புத்திரர்களை பத்தி ஒரு விஷயம் சொல்றார். விஸ்வாமித்திரருக்கு சுனஷேபன்னு ஒரு புத்திரன் இருந்தார் அப்படின்னு சொல்றார். தேவர்களால குடுக்கப்பட்ட புத்திரன் இவர் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கு மேல முதுச்சந்தன், தனஞ்சயன், கிருத்ததேவன், அஷ்டகன், கச்சபன், ஹாரீதகன் அப்படின்னு புத்திரர்களும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்றார். இந்த சுனஷேபன் விஷயமாக ஒரே வரியில பராசர மகரிஷி சொல்லியிருக்கார். அவரை பத்தின விவரங்கள் ஸ்ரீமத் ராமாயணத்துல நமக்கு கிடைக்கிறது. சுனஷேபன் அப்படிங்கிறவர் உண்மையில ரிச்சீகரனுடைய புத்திரன். ரிச்சீகருக்கும் சத்யவதிக்கும் இன்னொரு புத்திரன் பிறக்கிறான், அவனுக்கு சுனஷேபன்னு பெயர். ஒரு சமயம் அம்பரீஷ மகாராஜா அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவருடைய குதிரையானது காணா போயிடுறது. தேவர்கள் அதை அபகரிச்சுண்டு போயிட்டா, எங்க தேடியும் கிடைக்கல. அப்போ அந்த யாகத்தை நடத்துற ரித்விக்குகள் சொன்னார்களாம், குதிரைக்கு பதிலாக யாராவது ஒரு நரபலியை எடுத்துட்டு வந்தீரானால் இந்த யாகத்தை பூர்த்தி பண்ணலாம்னு. நரபலி யாரு கொடுப்பா? எல்லா இடத்திலையும் தேடி அலைஞ்சார்கள். அப்ப ரிச்சீகர் ஆசிரமத்துக்கு வந்த பொழுது ரிச்சீகர்னுடைய இரண்டாவது புத்திரரான சுனஷேபனை ரிச்சீகர் அனுப்பித்து வைத்தாராம். சுனஷேபனும் நான் கிளம்பி வரேன்னு தானே சொன்னாராம். என்ன காரணம்னா, ரிச்சீகருக்கு தன்னுடைய மூத்த பிள்ளையை விட்டு கொடுக்க இஷ்டம் இல்லையாம். அவருக்கு மூன்று பிள்ளைகள், மூன்றாவது பிள்ளையான கடைசி பிள்ளையை விட்டு கொடுக்க சத்யவதிக்கு இஷ்டம் இல்லையாம். அதனால முதல் பிள்ளையும் மூன்றாவது பிள்ளையும் அனுப்ப முடியாதுன்னு தாயும் தகப்பனாரும் சொல்லிவிட்டார்கள். ஆனால் தன்னை பத்தி கவலையே படலை இவர்கள். அதனால தானே செல்வோம் நரபலி ஆகன்னு நினைச்சி இந்த சுனஷேபன் அம்பரீஷனோட கிளம்பி வந்துடுறார். கிளம்பி வந்தவர் இந்த யாகசாலைக்கு பக்கத்துல விஸ்வாமித்திரரை பார்த்தாராம். விஸ்வாமித்திரர் அப்படிங்கிறவர் இவருக்கு மாமாவாக ஆகணும். சத்யவதி விஸ்வாமித்திரனுடைய சகோதரி, அதனால இவருக்கு மாமாவாக ஆகணும். அந்த மாமா கிட்டக்க சரணடைஞ்சி, நீர்தான் ஒரு தகப்பனாரை போல் என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றார். பிதேவ புத்திரம் தர்மாத்மம் த்ராதுமர்ஹசி கில்பிஷாத் அப்படின்னு சொல்றது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம். இப்படியாக இந்த விஸ்வாமித்திரரை தனக்கு பிதாவாக ரக்ஷகனாக வரிக்கிறான் சுனஷேபன். விஸ்வாமித்திரரும் அவனை காத்து இந்த வேள்வியையும் காக்கிறார். அம்பரீஷனுடைய வேள்வியையும் காத்து சுனஷேபனுடைய உயிரையும் காக்கிறாராம். அந்த சமயத்துல தேவர்கள் எல்லாம் விஸ்வாமித்திரரை கொண்டாடி, இப்பேற்பட்டவனை நீர் பிள்ளையாகவே வரிப்பீர் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுகிறார்களாம். அதனால இவனுக்கு தேவராதன் அப்படிங்கிற பெயரும் வருகிறது அப்படின்னு சொல்லுகிறார்கள். இப்படியாக விஸ்வாமித்திரருடைய வம்சம் வளர்ந்தது. அவர் கோத்திரத்திலே வந்தவர்கள் எல்லாரும் கௌசிக கோத்திரக்காரர்கள். உலகம் முழுவதும் நிறைய கௌசிக கோத்திரக்காரர்கள் இருக்கிறார்களாம் அப்படின்னு பராசர மகரிஷி தானே சொல்றார் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல. இப்படியாக இந்த சந்திர வம்சத்தினுடைய பகுதியை பார்த்தோம். மேலே சந்திர வம்சத்தின் பல கதைகளை அடுத்த பாகத்திலே பார்க்கலாம்.